மண்ணும் கட்டி கொண்டது மண்ணில் நீலம் ஒட்டி கொண்டது ஒரு மூங்கில் காடிலே சிறு பொறி ஒன்று போதும் அந்த பொறி இன்று தோன்றியதே காதல் இடம் பார்ப்பதில்லை அது இனம் பார்ப்பதில்லை அது பொசு சென்று பூத்திடுதே ஒரு நீ கட்டிக்கொண்டதே